சொந்தம் ஒன்றை தேடும் அன்ன கிளி, சொல்லி சொல்லி பாடும் அன்ன கிளி. சொந்தம் ஒன்றை தேடும் அன்ன கிளி, சொல்லி சொல்லி பாடும் அன்ன கிளி. இந்த குரல் கேட்குதா, இன்பம் தன்னை தூண்டுதா, அன்பு உள்ள காலம் நேரம் ஏது, அன்பு உள்ள காலம் நேரம் ஏது. சொந்தம் ஒன்றை தேடும் அன்ன கிளி, சொல்லி சொல்லி பாடும் அன்ன கிளி. வானத்து அம்புலியை வரவழைக்க வேணுமென்று தனியாக தவமிருந்து வெகு நாளும் வேண்டி நின்றேன். வானத்து அம்புலியை வரவழைக்க வேணுமென்று தனியாக தவமிருந்து வெகு நாளும் வேண்டி நின்றேன். எந்தன் தவம் தான் பலிக்க தெய்வம் வரம் தந்ததம்மா, அம்புலியும் பூமி தன்னில் உன் குருவில் வாழ்ந்ததம்மா. வீதி வழி போனால் வெள்ளதம், தரையில் நடந்தாலே சங்கரதம். உன்னை என்னை தெய்வம் இணைத்தது. சொந்தம் ஒன்றை ஒன்றை தேடும் அன்ன கிளி, சொல்லி சொல்லி பாடும் அன்ன கிளி. இந்த குரல் கேட்குதா, இன்பம் தன்னை தூண்டுதா, அன்பு கொள்ள காலம் நேரம் ஏது, அன்பு கொள்ள காலம் நேரம் ஏது. சொந்தம் ஒன்றை தேடும்